ಶ್ರೀರಾಜೀವಾಕ್ಷವಕ್ಷಸ್ಥಳ ನಿಲಯ ರಮಾಹಸ್ತವಾಸ್ತವ್ಯಲೋಲಲ್ಲೀಲಾಬ್ಜಾನ್ನಿಷ್ಪತಂತೀ ಮಧುರ ಮಧುಜರಿ ನಾಭಿ ಪದ್ಮೇ ಮುರಾರೇ ಹಸ್ತೋಕಂ ಲೋಕಮಾತ್ರ ದ್ವಿಯುಗಮುಖ ಶಿಶೋರಾನ್ನೇಷ್ವರ್ಪ್ಯಮಾನಂ ಶಂಖಪ್ರಾಂತೇನ ದಿವ್ಯಂ ಪಯಜಿತಿ ವಿಬುಧೈ ಶಂಖ್ಯಮಾನ ಪುನಾತು ಕೃತತ್ರಿದಶಪೋಷಣಂ ಕೃಶರಥಾಂಗಸಂತೋಷಣಂ ಪಿಶಾಚಕುಲಭೀಷಣಂ ಪೃಥುತಮಶ್ಚಟಾಪೇಷಣಂ ವಿನಮ್ರಗದಶೋಷಣಂ ವಿಹಿತವಾರಿಜೋನ್ಮೇಷಣಂ ನಮಸ್ಕುರುತಪೂಷಣಂ ನನುನಭಸ್ಥಲೀಭೂಷಣಂ. ವಿಶ್ವಾವಸುಹು இந்த பன்னிரண்டாவது பத்தியத்தில் மேலும் சூரியனை வணங்க வேண்டும், சூரியனை நாம் வணங்க வேண்டும்னு இன்னும் கொஞ்சம் ஹேத்துக்கள் கொண்டு காரணங்கள் கொண்டு கவி விஸ்வாவசு மூலமாக நமக்கு அந்த வர்ணனையை கொடுக்கிறார். கிருத்த திரிதச போஷணம், கிருஷரதாங்க சந்தோஷனம், பிசாச்ச குல பீஷணம், பிருத்து தமஸ்சட்டா பேஷணம், வினம்ரகதசோஷணம், விஹித வாரிஜோன்மேஷணம், நமஸ்குருத பூஷணம், நனு நபஸ்தலீபூஷணம். இதுக்கு அர்த்தம் என்ன கேட்டோம்னா, தேவதைகள்லாம் இருக்கணும், அவள்லாம் போஷிக்கின்றார் சூரிய பகவான். எப்படின்னு கேட்டால், யாக யஜ்யம் மூலமாக தான் தேவதைகளுக்கு போஷணம். அந்த யாக யஜ்யம்லாம் பண்ணுறதுக்கு டைம் காலம் ரொம்ப முக்கியம், சமயம் ரொம்ப முக்கியம். அந்த சமயத்தை நம்ம நிர்ணயம் பண்ணுறது சூரியனை கொண்டு தான், சூரியனுடைய கதியை கொண்டு. அதனால் சூரியன் தான் தேவதைகளுக்கு போஷணம் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு. அப்புறம் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், இந்த சக்கரவாக பட்சிகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாதான் இரவை போக்கி. அப்புறம் பிசாச்ச குலங்கள்லாம், பிசாசுலாம் சொல்கிறோமா இல்லையா, எல்லாம் பயந்து ஓடுறது சூரியனை பார்த்தோன்னே. சூரியன் இல்லாத போது அவைகள்லாம் பூமிக்கு வருது, சூரியன் வந்த பிறகு எல்லாம் மறைஞ்சு ஓடுறது, அவைகளெல்லாம் பயமுறுத்துறார். அப்புறம் தமஸ் இருக்கணும், இருட்டு இருக்கணும், அந்த இருட்டெல்லாம் வந்து அந்த இருட்டெல்லாம் போக்கடிக்கின்றான் சூரியன். எல்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கான். அப்புறம் யாரெல்லாம் சூரியனை வணங்குகின்றார்களோ அவருடைய ரோகத்தை போக்குகின்றான். கத கதனா ரோகம், ரோகத்தை போக்குகின்றான். அப்புறம் தாமரை கூட்டங்களை எல்லாம் மலரச் செய்கின்றான், விகசிக்க செய்கின்றான். அதனால் நமஸ்குருத, யூயம் நமஸ்குருத, நீங்கள் அனைவருமே சூரியனை பூஷணம், பூஷணம் ஏற்கனவே பார்த்தோம் சூரியன். அவன் யாருன்னு கேட்டால் நபஸ்தலி பூஷணம், இந்த ஆகாசத்திற்கு ஒரு அழகிய ஆபரணமாக இருக்கக்கூடியவன் இந்த பத்தியத்துக்கு மேலோட்டமான அர்த்தம். அண்மையம் பார்த்தோம்னா கிருத்த திரிதச போஷணம், கிருஷரதாங்க சந்தோஷணம், பிசாச்ச குல பீஷணம், பிருத்து தமஸ்சடாபேஷணம், வினம்ர கத கதசோஷணம், விஹித வாரிஜோன்மேஷணம், நபஸ்தலீபூஷணம், பூஷணம், நன் நமஸ்குருத அப்படின்னு நமஸ்குருத, நமஹ குருத, நமஸ்குருத. ஹிந்தி அர்த்தத்தை பார்த்தோம்னா, தேவதாவோங்கோ போஷன்கர்த்தா கிண்ண சக்கரவாக்கோங்கே ஆனந்ததாத்தா, ராட்சசோங்கே பயோத்பாதகு, சகன் அந்தகார்கி சட்டாக்கே விநாஷக், ஷரணாகதோங்கே ரோக நிவாரக், ராஜீவ ஜீவ சஞ்சாரக, ககன் மண்டல் கே பூஷன், சூரியகோ தும் சபி நமஸ்கார் கரோ அப்படின்னு ஹிந்தியில் அர்த்தம். இப்போ நம்ம சம்ஸ்கிருத வியாக்கரணத்தை பார்க்கலாம். அத இதானிம் சாமானியத்தக சூரிய வர்ணனம் உபசம்ஹரன் ஏவம் விதம் அபி ஏவம் வித மகிமவதே பகவதே தஸ்மை நமஸ்கார ஆச்சரணமேவ ஸ்ரேயா இத்யபிப்ரயன் ஆஹ கிருத இதி. இப்பொழுது அதன அதற்கு பிறகு இப்பொழுது, அதாவது பதினோராவது பத்தியத்திற்கு பிறகு, சாமானியத்தக சூரிய வர்ணனம் உபசம்ஹரன், சாமானியமாக கூறிய அந்த சூரிய வர்ணனத்தை முடித்துக்கொண்டு ஏவம் வித மகிமவதே, மகிமவான் சூரியன், மகிமவதே அந்த மகிமையை உடைய சூரியனுக்கு அவன் யார், பகவதே, அவனுக்கு பகவான்ற ஒரு அடைமொழி இருக்கு. தஸ்மை நமஸ்கார ஆச்சரணமேவ, அவனுக்கு தஸ்மைனா அவனுக்கு, இப்படிப்பட்ட மகிமையுடைய பகவானான அவனுக்கு சூரியனுக்கு நமஸ்காரம் செய்வதே ஸ்ரேயஸ் என்று அபிப்பிராயன்னு அபிப்பிராயப்பட்டு கொண்டு கிருத அப்படின்னு அந்த கிருத இதி இந்த பத்தியம், கிருத்தம் திதஷானாம் தேவானாம், திதஷாக தேவாக தேஷாம் தேவானாம் போஷணம் ஏன தம், எவனால் தேவர்களுக்கு ஒரு போஷணம் ஏற்படுகின்றதோ செய்யப்படுகின்றதோ, வசந்தே வசந்தே ஜோதிஷா இஜேத இத்தியாதி ஸ்ருதிபிஸ் தாவத் வசந்தாதி விசிஷ்ட காலே யஜ்ஞாதி கர்ம விஹிதம். வசந்தே வசந்தே ஜோதிஷா இஜேத, வசந்த காலம் வந்தால் ஜோதிஷ்டோமாதி யாகங்கள்லாம் கொண்டு யஜனம் செய்யுங்கள் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ருதியினால் சொல்லப்பட்ட அந்த வசந்தாதி விசிஷ்ட காலே, வசந்தத்தோடு கூடியிருக்கக்கூடிய காலத்தில் யஜ்ஞாதி கர்ம விஹிதம், யஜ்யம் யாகம் முதலியவைகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. தஸ்மின் கர்மணி அந்த கர்மாவில் சமர்ப்பித ஹவிர்துவாரா, ஹவிர்துவாரா சமர்ப்பித ஹவிர்துவாரா சமர்ப்பிக்கப்பட்ட ஹவிசு மூலமாக தேவானாம் போஷணம் பவதி, தேவர்களுக்கெல்லாம் ஒரு போஷணமானது கிடைக்கின்றது. தற்கால நிர்மாணம் ச சர்வதா சூர்யாதீனம், எப்போது வசந்த காலமானது வருகின்றதுன்னு கேட்டால் அது சூரியனே அதீனமாக உடையது, சூரியனுடைய சஞ்சாரத்துக்கேற்ப தான் இந்த ரித்துக்கள்லாம் உண்டாகின்றன. தஸ்மாத்து தேவதானாம் போஷணமபி சூர்யாயத்தமேவ இதி பவஹ, அதனால் தேவர்களுடைய போஷணம் கூட சூரியனே சார்ந்து உள்ளது. கிருஷாக நிஷி விரகேன இதி சேஷக, அடுத்து கிருஷா கிருஷரதாங்க சந்தோஷனம், கிருஷனை கொஞ்சம் ஒல்லியாக மெலிஞ்சு போயிருக்கிறது, இரவில் இந்த சக்கரவாக பக்ஷிகள்லாம் வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கான், ஏன்னா விரகத்தினால். கின்னாக ஏ ரதாங்காக சக்கரவாக்காக தேஷம், கின்னாகனா வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சக்கரவாக பக்ஷிகள்லாம் தேஷாம் அவைகளுக்கு சந்தோஷம் ஆனந்த ஜனகம், சந்தோஷத்தை ஏற்படுத்துபவர், ஆனந்தத்தை ஏற்படுத்துபவர். கோக்கஸ் சக்கஸ் சக்கரவாக்கோ ரதாங்காஹ்வய நாமக்கஹான்னு ஏற்கனவே அமரகோஷத்தை மேற்கோள் காட்டினர், முதல்ல கோக்க சப்தத்தை அங்கே பயன்படுத்தினர் ஒரு பத்தியத்தில், இங்கே ரதாங்க சப்தம். ததா நிஷா பிஷாச்சானம், அடுத்து பிஷாச்ச குல பீஷணம், ததா பிஷாச்சானாம் குலசிய சமுதாயசிய பீஷணம் பயோத்பாதனம், பிஷாசங்கள் பிசாசுன்னு சொல்கிறோம் தமிழில், அவைகளுடைய கூட்டம் சமுதாயம் இருக்கும்னோ அந்த கூட்டத்திற்கு பய உத்பாதனம் கரோதி சூரிய. பிஷாச்சானாம் அன்னி சஞ்சார பாவோஹி பிரசித்த, ஏன்னா சூரியன் இருக்கும்போது பிசாசுகள் வராதுன்னு ஒரு பிரசித்தமான ஒரு விவகாரம் இருக்கு. ததா அதே மாதிரியே பிருத்து தமஸ் சட்டா பேஷணம், சட்டா பேஷணம் பிருத்து பிருத்துனு தமசா சட்டா தமஸ் சட்டா, தமசனுடைய சட்டானா சட்டான கூட்டம்னு அர்த்தம். பிருத்வி மகதி யா தமஸ் சட்ட அந்தகார சமுதாய, பெரியதொரு கூட்டம் அப்படின்னு சொன்னால் கதிரவன் குணதி சிகரம் வந்தனந்தான் கனவிருள் அகன்றது காளையம் போய்தாய், கணன்னு சொல்ற திமிர அடர்ந்து இருக்கக்கூடிய நிபிட அந்தகார இது யாவது, திக்கா இருக்கு கூட்டமாகவும் இருக்கான் நிறைய நடத்தம் இது யாவது, அந்தகாரத்துடைய சமுதாயம். தஸ்யாக பேஷனம் நாசகம், அதை உகிக்கின்றான் சூரியன். ததா வினம்ரானாம் அனன்ய பக்தியா ஷரணாகதானாம், வினம்ரஹான தெரியல யாரும் கேட்டால் வணங்கினவன், வேறு கதி இல்லாமல் வேறிடத்தில் பக்தி செய்யாமல் சூரியனிடம் மாத்திரம் சரணாகதி செய்தவர்கள், கதசிய ரோகசிய ரோகவியாதி கதாமயாக இத்தியமரக, ரோக வியாதிஹி கதஹ ஆமய இதெல்லாம் வந்து வியாதியை குறிக்கிறது, சோஷணம்னு சொன்ன நிவாரகம் அதை போக்குபவர். விஹிதம் கிருத்தம் வாரிஜானாம் கமலானாம் உன்மேஷனம் விகசனம் ஏன ததாபூதம், அடுத்து விஹித வாரிஜோன்மேஷனம், விஹிதன செய்யப்பட்டது விகசனம் மலர்ச்சி, அதாவது உண்மேஷம்னா மலர்ச்சி யாருக்கு, கமலானாம், கமலங்கள்லாம் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கின்றன, வாரிஜ நீரில் தோன்றியவை, வாரின ஜலம், அவைகளுக்கு விகசனத்தை ஏற்படுத்தியவன். அப்புறம் இன்னொரு விசேஷம் இருக்கு, நபஸ்தலி பூஷணம் கிஞ்ச நபக ஆகாஷக ஏவ ஸ்தலி அக்ருத்ரிமஸ்தலம். நபகன்னு சொன்ன ஆகாஷம், அதுவே ஸ்தலின்னு சொன்னால் அக்ருத்ரிமஸ்தலம்னா நேச்சுரலான பிளேஸ் சூரியனுக்கு. சூரியனுடைய இயற்கையான இருப்பிடமே ஆகாஷம் தானே. ஜானபத குண்ட கோணஸ்தல இத்தியாதினா ஸ்தல சப்தாத்து அக்ருத்திமார்த்தே ஞீஷு. ஸ்தலம்னா இருப்பிடம் சொல்லப்பட்டது, ஸ்தலின்னு சொன்னதுனால அக்ருத்ரிமமான, அக்ருத்ரிமம்னு சொன்ன நேச்சுரல் அர்த்தம். கிருத்திரிமம் பண்ணுறான்னா சொல்லுவா வெடிக்க, கிருத்திரிமம் பண்ணுறான்னா அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏதோ பண்ணான்னு அர்த்தம். தஸ்யாக பூஷணம் அலங்கார பூதம், அந்த ஆகாசத்திற்கு பூஷணமாக அலங்காரமாக இருக்கக்கூடியவன். ஏதாதிருஷம் பூஷணம் பகவந்தம் ஸ்ரீ சூரியம், இப்படிப்பட்ட பூஷணம் சூரியனை அவன் பகவான் ஸ்ரீ சூரியம் போட்டுண்டர். நானும் நிச்சய நமஸ்குருத்த, சந்தேகமில்லாமல் நிச்சயேன் நமஸ்குருத்த. யூயம் சர்வே ஜனாக இது சேஷக, அவனுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே நமக்கும் சொல்கிற. அத்த கிருத்திஷ பூஷணம் இத்தியாதி வாக்கிய நமஸ்கரண ஹேத்துவாத்து காவியலிங்கம் அலங்காரம். ஏற்கனவே காவியலிங்க அலங்காரத்தை பார்த்துட்டோம், நிறைய ஹேத்துக்கள் சொல்ல வந்த விஷயத்தை ஹேத்துவோட சொன்னால் அது காவியலிங்க அலங்காரம். அப்புறம் பிருத்வி விருத்தம்னு இதுக்கு பெயர், அதுக்கு பெரிய லட்சணத்தை கொடுத்துருக்கார், அதை நம்ம விட்டுடலாம். இது தல்லக்ஷணாத் அப்படின்னு இந்த 12வது பத்தியம். இதற்கு பிறகு சின்ன கத்தியம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு நம்ம நிறுத்திக்கலாம். அதற்கு பிறகு அடுத்ததுக்கு போகலாம். இத்தம் விஸ்வாவசுர் விபாவசும் அபிஷ்டுவன்னு, அபிஷ்டுவன்னு விஸ்வாவசு விபாவசு அதான் கவியினுடையது பிராசம். கத்தியத்திலோட பிராசமான தெரியும். விஸ்வாவசுஹோ விபாவசுன சூரியனை அபிஷ்டுவன்னு ஸ்துதி செய்து கொண்டு பிராஞ்சலிஹி கிருஷானுனா சக, கையை கூப்பி கொண்டு கிருஷானுவோடு கூட துவாதசாத்மானம் அப்படின்னா சூரியனுக்கே துவாதசாத்மான் பேருண்டு. சமயா அவன்கிட்ட கமயாமாச விமானம், அந்த விமானத்தை செலுத்தினான். ஆனமச்ச வணங்கினான் தத் பிம்ப மத்திய தாமானம் அதிமானம் அதிமான மகிமானம் பரமாத்மானம். ரொம்ப அழகா சப்த அலங்காரம் கத்தியத்தில் கூட. அந்த சூரியனுடைய மத்தியில் வாசம் செய்யக்கூடிய பரமாத்மா, அந்த பரமாத்மாவை மகிமையை கடந்தவர், அவர் மகிமையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது ஃபுல்லாக. அப்படிப்பட்ட மகிமையுடைய பரமாத்மாவை வணங்கினான்னு அடுத்த பத்தியத்துக்கு இது ஒரு பீடிகை போட்டுண்டார். இஸ்தர சூரியக்கோ ஹாத் ஜோடுக்கர் நமஸ்கார் கர்த்தாகுவா விஸ்வாவசு கிருஷானு கே சாத் விமான்கோ திவாகர் கே சமீப் லேகையா அவர் ரவிமண்டல் கே மத்திய ஸ்தித நிஸ்ஸீம மகிமாசாலி நாராயண்கோ நமஸ்கார் கியா அப்படின்னு ஹிந்தியில் ஸ்பஷ்டமாக இருக்கு. வியாக்கியானம் கொஞ்சம் பார்த்தலாம். இத்தம் சாமானியத்த சூரியம் வர்ணயித்வா, இவ்வாறு சூரியனை சூரியனாக மட்டும் பாவித்து, அதான் சாமானியத்த விசேஷத்த அந்த சூரிய மண்டலவர்த்தியாக இருக்கக்கூடிய நாராயணனை அடுத்த இதில் ஸ்துதி பண்ண போகிறார். இது வரைக்கும் சாமான்யமாக பண்ணிட்டார். தத்கத விசேஷ தர்மானு வர்ணனார்த்தம் பிரஸ்தௌதி கவிஹி, அவளத்திலக்கூடிய விசேஷமான தர்மங்கள்லாம் வர்ணிப்பதற்காக இப்போ இந்த கத்தியத்தை ஆரம்பிக்கிறார். இத்தம் விஸ்வாவசு இத்தியாதினா, இத்தம் இவ்வாறு விஸ்வாவசு என்று தொடங்கி, இத்தம் உக்த பிரகாரென இவ்வாறு கூறப்பட்ட வழியில் விஸ்வாவசுகு பிராஞ்சலிஹி கிருதாஞ்சலிஹி அஞ்சலியை செய்து, கிருதாஞ்சலிஹி சன் ஒரு அஞ்சலியை செய்து கொண்டு விபாவசும் சூரியம், விபாவசுன சூரியன் சித்திரபானுர் விபாவசுகு இத்தியமரஹ அமரகோஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அபிஷ்டுவன்னு சொன்னால் தஸ்ய ஸ்துதிம் குருவன் சன், அவனுடைய ஸ்துதியை செய்து கொண்டு கிருஷானுனா சஹ அத்த சஹயோகே பிரதானே இத்தியன திருத்தீயா அப்பிரதானேன்னு சொன்னால் இப்போ இதில் விஸ்வாவசு தான் முக்கியம். கிருஷானுனா சஹன்றதுனால அவனுக்கு அந்த திருத்தியாபக்தி கிடைச்சிது கிருஷானு சப்தத்துக்கு. துவாதச ஆத்மானோ மாசபேதேன அவயவா எஸ்யஹ சாரி எஸ்ய சஹ தம் சமயா சூரியஸ்ய சமீபம் இத்தியத்தக. இப்போ இந்த துவாதச ஆத்மானு சூரியனுக்கு பெயரா, எப்படின்னு கேட்டால் மாசபேதேன 12 மாசங்கள் இருக்கிறனால 12 அவயவங்கள் இருக்கிறதுனால சூரியனுக்கு அப்படிப்பட்ட பெயரா. துவாதசாத்மா திவாகரஹ இத்தியமரஹ அப்படின்னு அமர்கோஷன் சொல்கிறது. அத்த அபித பரித சமயா நிகஷா ஹா பிரதியோகேபி இது தித்தீயா அப்படின்னு துவாதசாத்மானம் சமயான்னு இருக்கு. சமயான கூடன்னு அர்த்தம். அந்த சமயான்ற ஒரு பிரயோகத்துக்கு அது கூட எந்த சப்தத்துக்கு பக்கத்தில் பிரயோகம் பண்ணப்போ அந்த சப்தத்துக்கு தித்தியாபக்தி வரும்னு ஒரு சூத்திரத்தை காண்பிக்கிறார். சூரியசிய மாசபேதேன துவாதசாவயவத்வம் பஞ்சபாதம் பிதரம் துவாதசாக்கிருதி இது பிரஷ்னோபனிஷதி பாஷ்யே ஸ்ரீமத் சங்கராச்சாரியை பிரதிபாதித்தம். பிரஷ்னோபரிஷத்துடைய பாஷ்யத்தில் சங்கராச்சாரியரும் துவாதச அவயவத்துவம் சூரியனுக்கு உண்டுன்னு சாதிச்சிருக்கார். துவாதசாக்கிருதி துவாதச மாச ஆக்கிருத்தையோ அவயவாக ஆகாரணம் வா அவயவ விகரணம் அஸ்ய அப்படின்னு அவருடைய பங்க்தியை காண்பிச்சிருக்கார். அந்த 12 மாதங்கள் இருக்கலையோ அவைகளே சூரியனுக்கு ஆகாரங்கள். 12 ஆதித்தர்கள்னு கூட சொல்கிறோம் இல்லையா, அதனால் அந்த 12 ஆகாரத்தை உடைய அவயவி கரணம் அஸ்ய, அதனால் அவயவி சூரியன் 12 ஆகாரங்கள். இது விமானம் கமயாமாச பிராபயாமாச, சூரியனை நோக்கி விமானத்தை செலுத்தினார். கமயித்வாச்ச கிம் கிருத்தவான் ததாக, கிட்டக்கப்ப என்ன பண்ணா, ஆனமச்ச வணங்கினான். தசி சூரியஸ்ய பிம்ப மத்தியே மண்டல மத்தியே தாம ஸ்தானம் எஸ்யதம், அந்த சூரியனுடைய மண்டலத்துக்கு நடுவில் ஒரு தாமம் இருப்பிடம் யாருக்கோ அவன், அவன் யார், அதிமானக மானம் பிரமாணம் அதிக்ராந்தக, எந்த பிரமாணத்துக்கும் அடங்காத அவனுடைய மகிமை. மகிமா மகாத்மம் எஸ்ய தம் பரமாத்மானம் ஸ்ரீ நாராயண ரூபம் ஆனமச்ச நமஸ்கிருதவான். பரமாத்மா தான் அந்த பிரமாணத்தை கடந்த ஒரு மகிமையை உடையவன். அவன் யாரும் கேட்டால் ஸ்ரீ நாராயண ரூபம் ஆனமச்ச நமஸ்கிருதவான் வணங்கினான். நாராயணஸ்ய சூரிய மண்டலே ஸ்திதத்துவம் தேயஸ்ததா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயணக இத்தியாத்யாகமே பிரசித்தம். சூரிய மண்டலத்தில் நடுவில் நாராயணன் இருக்கான்றதுக்கு இந்த பிரமாணத்தை காட்டினார். சந்தியாவந்தம் மன்னிச்சு பெருமாள் எல்லாரும் சொல்கிற ஸ்லோகம் தான் அது பத்தியம். தேயஸ்ததா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயணக சரசிதாசனக அப்படின்னு அந்த ஸ்லோகம் போகும், அந்த பத்தியம் போகும். இன்று ஆகமத்தில் பிரசித்தம் என்று இந்த 12 பத்தியம், அதற்கு பிறகு 13 முன்பு ஒரு சின்ன கத்தியம், அதற்கு ஒரு அவதாரிக்க மாதிரி அது இருக்கும் பார்த்தோம். ஸ்ரீ குருபியோ நம, அஸ்மன் குரு பரம்பராயே நம, ஸ்ரீமதே வெங்கடாத்வரிணே கவையே நம, நமஸ்காரம்.